La la la la la la la la. La la la la la la la la la. காத்துக்கு பூக்கள் சொந்தம், பூவுக்கு வாசம் சொந்தம், வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளா, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளா. தாலாட்டு கேட்கவும் இல்லை, தாய் பாசம் பார்த்ததும் இல்லை, எனக்கொரு சொந்தம் சொல்ல வருவாளா, நெஞ்சுக்குள்ள மல்லியா பூ தருவாளா. சொந்தக்காரி வருவாளா, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளா. காத்துக்கு பூக்கள் சொந்தம், பூவுக்கு